என் பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியும் சிலையோ மன்னவன் வீரர்கள் பல்லவன் முழியோ இமைகளும் உதடுகளாகுமோ வெட்கத்தின் விடுமுறை ஆயுளின் வரைதான் செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி